காந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே. முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காவியமே. சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் நீங்கள் போல வந்து வந்து போகும். மோதல் வந்து ஊடல் வந்து முட்டிக்கொண்ட போதும் இங்கு காதல் மட்டும் காயமின்றி வாழும். இது மாதங்கள் நாட்கள் செல்ல நிறம் மாறிடும் பூக்கள் அல்ல. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே. இந்த மெத்தை மேலிளம் தத்தை போர் புது வித்தை காட்டிடவா. ஒரு சின்ன அங்கிருக்கு இந்த எட்டி பார்ப்பதற்கு மாமக்காரன் தானே பாலை போட்டதானே மோகம் தீரவே. மெதுவாய் மெதுவாய் தொடலா மழை உன்னை நினைத்தான் இங்கு என கலவா குளிர் காய்ச்சல் வரும். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே.